రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీ నాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత స్థగితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగళం ప్రణమామి మూర్ధునా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం మట్లొండ్రుం వేండా మనమే మదిరరంగర్ కత్తినం మెహిత్త కడలెనక్కీழ్ உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறப் புண்டும் சாவேன் சத்தியம் கண்மினையா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான். திருமாலை திவ்ய பிரபந்தத்தில் ஏழாவது பாசுரம் புலையரமாகி நின்ற அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் அனுசந்தானம் பண்றோம். தொண்டடிப்பொடி ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலமாக ஸ்ரீராமச்சந்திரனை சக்கரவர்த்தி திருமகனை ஸ்தோத்திரம் செய்கிறார். சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு சொல்றார். அந்த பரம விலட்சணமான ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை சொல்லுவதற்கு முன்னால மற்ற மதங்களை பத்தி சொல்லி அதில் இருக்கக்கூடியதான தாழ்வை நமக்கு விளக்கி ஸ்ரீமன் நாராயணன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணவன் அப்படிப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரன் தான் நமக்கு துணை, அவன்தான் உண்மையான தேவன் அப்படின்றத இந்த பாசுரம் மூலமாக ஸ்தாபிக்கிறார். முதல்ல புலையரமாகி நின்ற அப்படி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கச்ச கலை அற கற்ற மாந்தர், சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக கற்று அந்த சாஸ்திரங்கள்ல சொன்ன விஷயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சின்ற மனிதர்கள் அப்படின்ற சாசனாத்து சாஸ்திரம்னு சொல்லி மகர்ஷிகள் நமக்கு ஒரு சில கட்டளைகளை இட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளைகள் தான் சாஸ்திரம்னு அழைக்கப்படுறது. சாசனம், சாசனாத்து சாஸ்திரம். ஆக வேத, முதல்ல வேதம், வேத சாஸ்திரம். அந்த வேத சாஸ்திரத்தை பலப்படுத்தும் வண்ணம் அந்த வேதத்துக்கு அங்கங்களாக ஆறு சாஸ்திரங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், ததா கல்பசேதி ஷடங்கானி வேதஸ்யாகுர் மணிஷினான்னு சொல்லி ஆறு சாஸ்திரங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தசாஸ்திரம், கல்பசாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம்னு சாஸ்திரங்கள் சொல்ற. இந்த ஆறு சாஸ்திரங்கள் இதை தழுவி நியாயம், மீமாம்சா போன்ற சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு மகர்ஷிகள் மூலமாக லோகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தவை. இப்படி எத்தனையோ சாஸ்திரங்கள் உண்டு. இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக படிச்சு அதனுடைய தாத்பரியம் என்னன்றத நன்னா தெரிஞ்சின்றிருக்கிற மனிதர்கள் இந்த லோகத்தில் புலை அடம் ஆகி நின்ற நீச்ச தர்மமாக இருக்கிற ஒரு சில மதங்கள் உண்டு. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ மதத்துக்கு புறம்பாக, அதாவது விசிஷ்டாத்வைதத்து சித்தாந்தத்துக்கு புறம்பாக, வேதத்தை ஒத்துக்கொள்ளாத நிலையில் இருக்கிற மதங்கள் உண்டு. அப்படி தர்மத்தை பிரதானமாக வலியுறுத்தி சொல்லக்கூடியதான இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இந்த ராமானுஜ மதம், இந்த தேசிக சம்பிரதாய தரிசனம், இப்படிப்பட்ட உயர்ந்ததான தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இந்த மதங்கள் இருக்குச்ச, நீச்ச தர்மமாக நீச்சமான விஷயங்களை, தாழ்ந்த விஷயங்களை போதித்துக் கொண்டு இருக்கிற ஒரு சில மதங்களும் உண்டு. அந்த மதங்களை கண்டிக்கிறார் தொண்டடிபுரி ஆழ்வார். புத்தோடு சமணம் எல்லாம், பௌத்த மதம், சமண மதம் முதலிய மற்ற மதங்களையும் காண்பாரோ, நெஞ்சால் இவைகளை ஆராய்வாரா அப்படின்னு கேட்கிறார். ஆக இந்த மதங்களை போய் நாம் ஆராயலாமா, இதை பத்தி நாம் பேசலாமா? என்ன இது வந்து வேதங்களுக்கு விருத்தமாக ஏற்பட்ட மதங்கள் அப்படின்னு சொல்ற. பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. லோகாயத்த மதம்னு சொல்லக்கூடிய சார்வாக மதம் அதுல ஒண்ணு. பரம நாஸ்திகனான சார்வாக்கன் அப்படின்றவனால தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த சார்வாக மதம். இதுல பிரத்யக்ஷம் ஒன்றுதான் பிரமாணம். நேருக்கு நேர் எதை பார்க்கிறோமோ அதான் ஒத்துப்பாங்க. பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். அனுமானம், சப்தம் இவையெல்லாம் பிரமாணங்களாக அவன் ஏத்துக்கல. கண், காது, மூக்கு, தோல், நாக்கு, இந்த புலன்களால எதை எதை அறிகிறோமோ அதான் உண்மை, சத்தியம் அதான். அர்த்தம், காமம், இந்த ரெண்டு தான் புருஷார்த்தம். நான்கு புருஷார்த்தங்களை அவன் ஒத்துக்கல. தர்மார்த்த காம மோட்சத்துல தர்மத்தையும் மோட்சத்தையும் விட்டுட்டான். அர்த்தம், காமம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், இந்த ரெண்டு தான் புருஷார்த்தங்கள். இது சார்வாக மதத்தில் சொல்ற விஷயம். மேலுலகம்னு ஒண்ணு கிடையாது. இந்த அர்த்த காமங்களை சொல்கிற நீதி சாஸ்திரமும் காம சாஸ்திரமும் தான் சாஸ்திரம். வேதம்ன்றது பிரமாணம் இல்லை. ஆகவே வேதங்கள் கூறுகிற தர்மம், புண்ணியம், பாவம், ஈஸ்வரன் இதெல்லாம் கிடையாது. இவையெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக ஏதோ யாரோ ஒரு காலத்தில் அவர் ஏற்படுத்தி வச்சது. ஈஸ்வரன்றது யாருன்னா, நாட்டை யார் ஆள்றானோ அவன் தான் ஈஸ்வரன். அவரவர் சரீரமே ஜீவாத்மா. நிலம், நீர், தீ, காற்று, இந்த நான்கு பூதங்களால் ஆகியதுதான் இந்த உடல். பல்வகை மரப்பட்டைகளையும் வேர்களையும் இடிச்சு அதை வந்து ஜலத்தில் போட்டு அடுப்பில் ஏற்றி காய்ச்சி ஒரு வஸ்து ஏற்பட்டதுதானே, அதுக்கு பேர் சாராயம்ன்றா இல்லையோ, அந்த மாதிரி போதை தரக்கூடியதான வஸ்துக்கள் உண்டாவது மாதிரி இந்த நான்கு பூதங்களுடைய சேர்க்கையினால உடல்ல ஒரு சைத்தன்யம், அதாவது அறிவு உண்டாகிறது. இதெல்லாம் யார் சொல்றது? சார்வாகம் சொல்றான். ஐம்புலன்களால் நுகரப்படும் இன்பம் தான் புருஷார்த்தம், அதான் சொர்க்கம். தனியா சொர்க்கலோகம்லாம் கிடையாது. முள் குத்துறது காலில், உடம்புல குத்துறது, கீழே விழுந்து அடிபடுவது, பட்டினி கிடக்க நேரிடுகிறது, இதெல்லாம் தான் நேருக்கு நேர் நாம் அனுபவிக்கிற துன்பம். இந்த துன்பம் தான் நரகம். தனியா நரகலோகம் கிடையாது. இறப்பு தான் மோட்சம். அவரவர் தன் வாழ்நாளில் துன்பம் தருபவற்றை போராடி அதை அகற்றி இன்பத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். கடன்பட்டோ வேறு வழியிலோ வேண்டியதை பெற்று கண்டு கேட்டு உற்று, அதாவது ஸ்பரிசித்து மோந்து உண்டு ஐம்புலன்களால பெறுகிற இன்பம் இருக்கே, அதான் வாழ்க்கையில் அவரவர் பெற வேண்டிய அளவில்லாத பேரின்பம் அப்படின்னு சார்வாக்க மதம் சொல்றது. இத லோகாயத மதம் சொல்லுவார். இதெல்லாம் நீச்ச தர்மங்கள், நீச்ச மதங்கள். அதே மாதிரி பௌத்த மதம். இந்த பௌத்த மதம், பௌத்த மதம்ன்றது ஆதி புத்தரால ஏற்படுத்தி தரப்பட்ட மதம், புத்த மதம். சர்வம் சூன்யம் அப்படின்றது இவருடைய கொள்கை. நிர்வாணந்தான் மோட்சம். இவருடைய சிஷ்யர்கள் மாத்யமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன்னு நாலு பேர். இவாளுக்கு புத்தருடைய வாக்கியமே பிரமாணம். ஆனாலும் சின்ன மாறுபாடு கொஞ்சம் இருக்கு வாழ்க்கைக்குள்ள. மாத்தியமிக்கின்றவன் சார்வாகன் பிரத்யக்ஷம், அதாவது கண்ணால் காண்பது பிரமாணம், காணப்படாமல் இருக்கிறதெல்லாம் இந்த கண்ணால் கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னால ஆத்மான்றதே கிடையாதுன்னு சொன்னான் சார்வாகன் சொன்ன வார்த்தை. இந்த மாத்தியமிக்கின்றவன் என்ன சொல்றான்னா, கண்ணால் காண்பது பிரமாணம் இல்லை, கனவில் காண்பது எப்படி பொய்யோ அதே மாதிரி விழிப்பு நிலையில் காணப்படுவதும் பொய் தான். வெளிப்பொருள்கள் எல்லாமே கணிக்கங்கள், கணந்தோறும் அது மாறிண்டே இருக்கும். உலகம் என்பது அதுவும் நேர கிடையாது, அது அதுக்கு சத்துன்றது இல்லை, அது அசத்துன்னு சொல்ல முடியாது. சத்து என்பதும் இல்லை, அசத் என்பதும் இல்லை. சதசத் அப்படி இன்னும் சதசத்து இல்லை இன்னும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல்லி மோட்சத்துக்காக ஒன்னும் நாம முயற்சி பண்ண வேண்டாம். எல்லாம் உண்டு என்கிற அந்த விபரீத எண்ணங்கள்லாம் அகன்றால்தான் இயற்கையான அந்த சூன்ய நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்றான். சொல்றது மாத்தியமிகன். அகப்பொருளான இந்த ஞானம் உண்டு, புறப்பொருள்களே பொய், அதுதான் சூன்யம் என்று குருவிடமிருந்து சிறிது மாறிய கொள்கையை உடையவன் தான் இந்த மாத்தியமிகன். அதே மாதிரி யோகாச்சாரன் ஒத்த மாத்தியமிகன் அகப்பொருளான ஞானம் உண்டு, புறப்பொருள் எல்லாம் பொய்ன்னு சொன்னான். இந்த யோகாச்சாரன் புறப்பொருளும் உண்டு, எல்லாம் சூன்யம் என்பதும் தவறு, ஞானம் சுகதுக்கத்துக்கு காரணம் இல்ல, ஞானத்தின் அலைகளில் பொருள்கள் விஷயமாக தோன்றுகின்றன, ஆனால் அறியப்படுகிற அந்த பொருள்களும் அறிகின்ற அந்த யார் அறிகிறோம் ஞாத்தான்னு சொல்லுவோம், அந்த ஞாத்தாவும் தனியாக கிடையாது, அவைகள் அறிவின் அம்சம்தான். ஆகவே ஞானத்தை விட்டு தனித்து புறப்பொருள் இல்லாமையினால அவை எல்லாமே சூன்யம்னு சொன்னான் யோகாச்சாரன். இதெல்லாம் கண்டிக்கிறார் தொண்டைப்புடியாழ்வார். சௌத்ராந்திகன் ஒருத்தன், இவன் அந்த பௌத்த மதத்தை சார்ந்தவன் தான். புறப்பொருள், அதாவது வெளியில கண்ணெதிரி தென்படுற புறப்பொருள்லாம் உண்டு, ஆனால் அது பிரத்யட்சமாக காண்பதற்கு அரிதாக இருக்கு. ஞானத்தில் விஷயமாகும் பொருள்களில அந்த வடிவை கொண்டு அவற்றை அனுமானத்தினால்தான் நாம் அறிய முடியும். கண்ணாடியில் காணும் நிழலை கண்டு அதன் எதிரே உள்ள பொருட்களை ஊகித்து அறிவது போல இவையெல்லாம் அறியப்படுகின்றன. உண்மையில் பொருள்கள் அணுக்களுடைய சமுதாயம்தான் இந்த பொருள் எல்லாமே. எனவே பொருட்களை ஏற்காமல் அவை நிரம்சங்களாக பரமாணுக்கள் என்றும் அவையே உண்மையானவை இன்னும் இந்த சௌத்ராந்திகனுடைய சித்தாந்தம். வைபாஷிகன் ஒத்த இவனும் ஆத்மாவை ஒப்புக்கொள்ளல, காட்சியும் காட்சியில் தோன்றுகிற அந்த பொருள்கள் எல்லாம் உண்டு, அந்த பொருள்கள் அணுக்களுடைய கூட்டம்தான், அது அவைகள் கணிகங்கள், தீபஜ்வாலை மாதிரியும் ஆற்று பிரவாகம் போலவும் ஒன்றுபோல் தெரிகின்றன. ஆகவே இவனுக்கு புறப்பொருள்கள் எல்லாம் பிரத்யட்சமா தென்படுகின்றன. இந்த மாதிரி இந்த பௌத்த மதத்துல பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி ஆர்ஹத மதம் ஒண்ணு, அதாவது ஜெயின மதம். இதற்கு அருகன் ஒருத்தன், சர்வஜன் மூலபுருஷன். பௌத்த மதத்தை போலவே இந்த மதத்திலும் வேதம்ன்றது பிரமாணம் இல்லை. ஆக பொருள் க்ஷணிகங்கள் என்பதை இவ ஏத்துக்கல, ஈஸ்வர தத்துவத்தை இவா ஏத்துக்கல. ஜீவர்கள்னா யாருன்னா பத்தர்கள், யோக சித்தர்கள், முக்தர்கள்னு மூணு வகையா ஜீவர்கள் ஜீவர்களை பிரிக்கிறா இவா. இவாவுடைய இதர தர்மம் என்னன்னா, மேலே செல்கின்றவர்களுக்கு உறுதுணையாக எது இருக்கோ அது தர்மம், அதர்மம்னா இங்கு இருப்பதற்கு உதவுவதுதான் அதர்மம். புத்கலம்னு ஒன்னு சொல்றாவா, அணுக்கள் மலைகள் சமுத்திரங்கள் இதெல்லாம். காலம்ன்றது முக்காலத்தையும் குறிக்க உதவுவதுதான் காலம். ஆகாசம்னு உன்னை ஒத்துகிறாவா? இந்த ஆறு வகையான திரவியங்களை கொண்டதுதான் இந்த உலகம். அதாவது ஜீவ, தர்ம, அதர்ம, புத்கல, கால, ஆகாச, இவைகளையோடு கூடினதுதான் இந்த உலகம். இவத்த அஸ்திகாயம் அப்படின்னு பேர் வைக்கிறாவா? எல்லா இடத்திலேயும் இருப்பவை, உலகத்தில் உள்ள பொருள் எல்லாமே அநேகாந்தங்கள். அதாவது வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்தால் எப்படியோ அதுபோல விருத்தமான பல தன்மைகளை உடையவை. அதாவது தர்மம் அதர்மமாகவும் அதர்மம் தர்மமாகவும் இருக்கும். ஜீவர்கள் உடலுக்கு ஏற்ப அளவு உடையவர்கள், அணு அல்ல. அதாவது யானை ஜீவன் யானையை போன்று பெரிதாகவே இருக்கும், பூனை ஜீவன் பூனை அளவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். ஞானம் ஆகாரம், ஞானம் தபசு வைராக்கியம் ஆச்சாரம் அஹிம்சை ஆகியவை மோட்சோபாயங்கள். தவம் என்பதானது கொதிக்கும் பாதையில் ஏறி நிற்பது, தலைமயிரை நாவிதன் மூலம் மழிச்சுக்கிறது பண்ணாம ஒன்று ஒன்றாக தானே அந்த கேசங்களை எல்லாம் பிடுங்கி எரிஞ்சுடுறது. இப்படிலாம் அவ சொல்ற. வைபாஷிகன் ஆத்ம சொரூபாவிர்பாவமே மோட்சம். அதாவது சுவாபாவிகமான ஆத்மஸ்வரூபாவிர்பாவம் தான் மோட்சம். அதாவது அலோக ஆகாசத்தில் பிரதிஷ்டை பெறுவதுதான் மோட்சம்னு சில பேரும், மேலே மேலே சென்று கொண்டிருப்பதுதான் மோட்சம்னு அவள்ல சில பேர் சொல்றார். இவர்கள் எல்லா பொருள்களின் தன்மைக்கும் ஏழு முறிவுகள் உண்டு அவ சொல்ற. இதை சப்த பங்கி நயம் அப்படின்னு அவ சொல்றா. சியாதஸ்தி, சியான் நாஸ்தி, சியாதஸ்தி ச, சியாத் அவக்தவியம், சியாதஸ்தி ச அவக்தவியம், சியான் நாஸ்தி ச அவக்தவியம், சியாதஸ்தி ச நாஸ்தி ச அவக்தவியம். இந்த மாதிரி ஒரே குழப்பமாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இவருடைய தத்துவமானது இருக்கு. இந்த மாதிரி நீச்சமான தர்மங்களை, வேதத்தை ஒத்துக்கொள்ளாத தர்மங்கள், ஒத்துக்கொள்ளாத மதங்கள், அதையெல்லாம் மனசுல வச்சிருந்தான் இந்த பாசுரத்துல புலையரமாகி நின்ற புத்தோடு சமணம் எல்லாம் அப்படின்னு சொல்ற. புலையரம் ஆகி நின்ற நீச்ச தர்மமாக இருந்துள்ள புத்தோடு சமணம் எல்லாம், இந்த பௌத்த மதம், இந்த சமண மதம் முதலிய மற்ற மதங்களையும் காண்பரோ நெஞ்சால யாராவது ஆராய்வாரா, கேட்பரோதாம் காதினால் தான் கேட்பார்களா? இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நாம் வந்து இதை திக்கரிக்கணும், நெஞ்சால் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது, இது யாராவது ஆராய்வாளா அப்படின்னு தொண்டரப்படி ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஐதிஹியத்தை சொல்றா. அதாவது குரத்தாழ்வார், குரத்தாழ்வான் சின்ன வயசில் இருக்கிச்ச சாங்கிய மதத்தை சேர்ந்த இஷ்ட சித்தின்னு ஒரு புஸ்தகம், அதை யாரோத்தர் உபன்யாசம் மாதிரி சொல்லுண்டிருக்கார். இவர் அந்த வழியா போயிருச்ச, கொஞ்ச நாள் நின்று அதை கேட்டு கொஞ்சம் லேட்டா தாமதமாக ஆத்துக்கு வந்தார். அவ அப்பா குரத்து ஆழ்வார்னு பேர் அவருக்கு. அந்த குரத்தாழ்வார் இந்த குரத்தாழ்வான பார்த்து, அதாவது குமாரருக்கு ஆழ்வான்னு பேரு, அப்பாவுக்கு ஆழ்வார்னு பேரு, குரத்து ஆழ்வார் அவர். அவர் குமாரர் குரத்து ஆழ்வான், குரத்தாழ்வான். பையனை பார்த்து கேட்கிறார், ஆழ்வான் ஏன் இந்த மாதிரி தாமதமாக வருகிறாய் அப்படி கேட்ட உடனே, இந்த மாதிரி யாரோ அந்த இஷ்ட சித்தின்றத ஒரு கிரந்தத்தை சொல்லிட்டு இருந்தார், அது என்னன்னு கேட்கறதுக்காக நின்றுந்தேன்னு சொன்னார். அதான் கொஞ்சம் தாமதமாயிடுத்து வரத்துக்குன்னு சொன்னார். உடனே அப்பா கலையர கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதான்னு அழுவார் சொல்லியிருக்காரு, அதை போய் நீ கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு போய் காரமிண்டு வா சொல்லி ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவருக்கு சாதிச்சாராம். ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து பரிசுத்தமா படுத்தி அவரை தங்க ஆத்துள்ள சேர்த்துண்டாருன்னு ஒரு ஐதிஹியத்தை இங்க சொல்லிருக்கா. அந்த அளவுக்கு வைதிகர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம பெரியவா அந்த மாதிரி இந்த மாதிரி நீச்ச தர்மங்களை எல்லாம் நாம் வந்து கேட்கலாமா அப்படின்னு அந்த அபிப்பிராயத்துல இத சொல்ற. ஆக புத்தொடு சமணம் எல்லாம் அப்படின்னு சொல்ற. ஆக புலையறமாகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலையர கத்த மந்தர் காண்பாரோ கேட்பரோதாம் அப்படின்னர். அது மாத்திரம் இல்ல, கலையறப்புண்டும் சாவேன், கலை அறப்புண்டும் தலைய எனது தலையானது அறுக்கப்பட்டாலும் தலை அறுப்புண்டும் சாவேன், நான் சாகமாட்டேன். ஐயா பெரியோர்களே காண்மின், உங்கள் முன்னாலேயே நான் வந்து இதை காட்டுறேன் பாருங்கள், சத்தியம், இது சத்தியம் அப்படின்றார். ஏன்னா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது வில்லினால, சிலைனா வில்லுக்கு பேர் தமிழ்ல, ஒரு விக்கிரகத்துக்கு சிலைன்னு பேர் உண்டு தமிழ் நிகண்டுல, சிலைனா வில்லுக்கும் பேர் உண்டு. சிலையினால் அந்த வில்லுனால இலங்கை சற்ற, இலங்கை அந்த நகரத்தை அழித்த தேவனே, அதனால வந்த ஒரு தேஜஸை உடைய அந்த சக்கரவர்த்தி திருமகன் இருக்கானே ஸ்ரீராமச்சந்திரன், அவன் தான் தேவனாவான், எல்லோரும் ஆசிரியிக்க தகுந்தவன் அந்த எம்பெருமான் தான், சக்கரவர்த்தி திருமகன் தான் அப்படின்றத இங்க அழகாக சொல்ற. களையற கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது, நல்ல வைதிக மதமாக இருக்கக்கூடிய வேதத்தை ஒத்துக்கொண்டு வேத சாஸ்திரங்களை ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மதம்தானே ஸ்லாக்கியமானது அப்படின்றத இங்க இந்த பாசுரம் மூலமாக எடுத்து சாதிக்கிறார். தர்மாத்மா சத்தியசந்தஸ்ய ராமோதாசர சிரியதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வா சரைனம் ஜஹிராமணிம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அழகான ஸ்லோகம், யுத்த காண்டத்தில் வர ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் ராம பீஜ மந்திரம் இருக்காம். இந்த ஸ்லோகத்தை யார் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்காளோ, கார்த்தாரவேள தீர்த்தமாயிட்டு பெருமாள் சன்னதியில இந்த ஸ்லோகத்தை சொன்னமானால் அவளுக்கு இஷ்ட சித்தி ஏற்படுறது சொல்ற. சந்தான பிராப்தி இல்லாதவாளுக்கு சந்தான பிராப்தியும், விவாகம் ஆகாதவாளுக்கு விவாகம் ஆறதும், வேற கோரிக்கைகள் ஏதாவது இருந்தா அந்த கோரிக்கையில் நிறைவேறக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது ராம பீஜ மந்திர ஸ்லோகம். இதுல கண்ணுக்கு தெரியாமல் ராம பீஜ மந்திரம் இருக்காம். அதாவது இந்திரஜித்த வதம் பண்ணணும் இடைய பெருமாள் லட்சுமணன், இந்திரஜித்த அவனால வதம் பண்ண முடியல. அப்போ கடைசியில் அவன் ஒரு பானத்தை எடுத்து அதை தொடுத்து, என்னுடைய தமையன் ஸ்ரீராமன், தசரத புத்திரனான அந்த ராமன் தர்மாத்மாவாகவும் சத்தியசந்தனாகவும் இருப்பது உண்மையானால் அவனுக்கு உண்மையில அந்த சௌரிய வீரிய பராக்கிரமம் இதெல்லாம் இருப்பது உண்மையானால் இந்த ராவண புத்திரனான இந்திரஜித்த இந்த பானம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்ப பானத்தை பிரயோகம் பண்றான் இந்திரஜித்தின் பேர்ல லட்சுமணன். அந்த மாதிரி பிரயோகம் பண்ண உடனே அவன் கீழே விழுந்து உயிர் துறக்கிறான். ஆக இந்த ஸ்லோகம் லட்சுமணன் சொன்ன, இளைய பெருமாள் லட்சுமணன் சொன்ன ஸ்லோகம். ஆகவே தர்மாத்மா சத்தியசந்தஸ்ய ராமோ தாசர திரியதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வா சரைணம் ஜஹிராமணிம்னு இளைய பெருமாள் சொன்ன மாதிரி நம் தலை அறுக்கப்பட்டாலும், அதாவது அவன் தலை அருந்து கீழே விழுந்தான் இந்திரஜித்து, அந்த மாதிரி என் தலையை அறுத்து நம்ம தலையை அறுத்து தம் தலையை அறுத்து கீழே தள்ளினாலும் தமக்கு மரணம் ஏற்படாதுன்றவர் தொண்டரப்புடி ஆழ்வார். ஏன்னா அப்படி ஒரு பிரதிஜை பண்றவர். எதுக்காக பிரதிஜை பண்றாருன்னா, பகவத் பரத்வத்தை நிலைநாட்டி பிரதிஜை பண்றவர். ஆக எம்பெருமான், சர்வலோக சரண்யன், ஸ்ரீயப்பதி, ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் எல்லாம். அவனுடைய தாசர்கள் நாம் அப்படின்ற அந்த பகவத் பரத்வத்தை ஸ்தாபிச்சு அவனுக்கு நாம் எல்லோரும் சேஷர்கள். தாசபூதா சுத சர்வே ஹி ஆத்மான பரமாத்மன அதோகமபிதே இதிமத்வா நமாம்யஹம்னு மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல ருத்ரன் சொன்ன மாதிரி அவனுக்கு எல்லோரும் அந்த பரமாத்மாவுக்கு தாசர்கள் அப்படின்றத நிலைநாட்டுவதற்காக இந்த மாதிரி தொண்டைப்பொடியாழ்வார் எண்ணுகிறார். தலை அருந்த பின்பும் மரணம் இல்லாமல் போகுமா அப்படின்னா சத்தியம் காண்கின்றார். நீங்க மேல பார்க்க போற விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் எதற்கு, நான் செய்ய போற இந்த காரியத்தை நேரே நீங்கள் பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் ஆழ்வார். ஆக இவர் செய்கிற அந்த பிரதிஜை என்னன்னா, சர்வலோக சமாசிரயணியன், எல்லா லோகத்தாராலையும் ஆசிரியக்க தகுந்தவன், அவன்தான் பரதத்துவமாக பேசப்படுபவன் அப்படின்ற விஷயங்களை நான் பல பிரமாணங்கள் மூலமாக நான் இங்க இந்த பிரபந்தத்தில் நான் வந்து ஸ்தாபிக்க போறேன், அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அப்படி சொன்னவர் சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய அந்த அம்பினால இலங்கை வேந்தனை நாசம் செஞ்சவன், அழிச்சவன், அப்படிப்பட்ட அந்த தேவன்தான் உண்மையான தேவன். ராவணன் கொழுக்கும்படி அவனுக்கு வரம் கொடுத்த தேவதைகளின் பதவிகளுக்கு கூட ஆபத்து வர சமயங்கள் உண்டு. யுக கோட்டி சகசிராணி விஷ்ணும் ஆராத்திய பத்மபூகு புனஸ்திரைலோக்கிய தாதிருத்வம் பிராப்தவானிதி சுஸ்ருமா அனு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் தபமியற்றி விஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ணி தன்னுடைய அந்த பிரம்ம பதவியை பெற்றுண்டாராம் பிரம்மா. ஆக அவாவா தங்கள் பதவியை பெற்றுக்கணும்னா தங்களுக்கு ஆபத்து வர சமயத்தில் எந்த தெய்வத்தை நாடுகிறார்கள், மகாவிஷ்ணுவை தான் நாடுகிறார்கள். அப்படிப்பட்ட அவாள்கிட்ட இந்த ராவணன் வரம் வாங்கி வச்சிருக்கான். ஆக ராவணன் தான் கொழுக்கும்படி அவனுக்கு வரம் கொடுத்த தேவதைகள், ஆக அவர்களுடைய அந்த பதவிகளுக்கு ஆபத்து வராதபடி தன் பெருமையை குறைத்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து தசரத மகாராஜாவுக்கு திருமகனாக, சக்கரவர்த்தி திருமகனாக மனித உருவில் வந்து அவதாரம் பண்ணான் சர்வேஸ்வரன். அப்படி அவதாரம் பண்ண அவன் தன் கையில் அந்த இருக்கிற அந்த வில்லுனால இலங்கையை அழித்தான். ஆக அப்படி இலங்கையை அழித்த அந்த சர்வேஸ்வரன் தான் ஆசிரியக்க தகுந்தவன், அவன்தான் பரம்பொருள். ஆக அந்த தேவதைகள் தங்களுக்கு வரப்போவதை அறியாமல் ராவணனுக்கு வரத்தை கொடுத்து அவனை கொழுக்க வச்சு அதனால தங்களுடைய அந்த பதவிகளையெல்லாம் இழந்து வேறு போக்கு இல்லாமல் போனவுடனே வழக்க பிரகாரம் என்ன பண்ணான், எம்பெருமான் திருவழிகளே வந்து விழுந்தார்கள். ஆக பரம்பொருளான அந்த சர்வேஸ்வரன் இவ அத்தனை பேரையும் காப்பாற்ற கடமைப்பட்டவன், அதனால இவர்களை எல்லாம் ரட்சித்தான் சர்வேஸ்வரன். இதிலிருந்து என்ன தெரியுது, இந்த தேவதைகள்லாம் பரம்பொருள் அல்ல, எம்பெருமான் ஒத்தன்தான் பரதத்துவம் அப்படின்றத பிரதிஜை பண்ணி கூட சொல்ல வேண்டியதில்லை, இதை நாம் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான். ஆக இவன் தன்னுடைய அம்புனால அந்த வில்லுனால அந்த காரியத்தை செஞ்சான். சிலைன்னா அந்த வில்லு, அந்த வில்லேந்து புறப்படுகிற அம்பு. இந்த வில்லு அம்பு ரெண்டையும் சேர்த்து சிலைன்னு சொல்லலாம். ஆக எம்பெருமான் திருக்கரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு திவ்யமான அந்த ஆயுதங்கள், அதை சொல்லச்ச 16 ஆயுதங்கள் இருக்குன்னு சுவாமி தேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை சாதிச்சிருக்கார். அதுல இந்த சார்கம்ன்ற ஒரு வில் எம்பெருமானுக்கு ஒரு ஆயுதமாக அமைஞ்சிருக்கு. யம் சாத்விகம் அகங்காரம் ஆமனந்த்வம் அசாயகம் அவ்யாத்து வஹா சக்கரரூபஸ்ய தத்தனு சார்கதன்வனஹா அப்படின்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது இந்திரியங்களை அம்பாக கொண்ட எந்த வில்லை சாத்விக குணம் கொண்ட அகங்காரம் என்கிற தத்துவமாக வேதங்கள் சொல்கின்றனவோ, மகான்கள் சொல்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த வில் சக்கரத்தாழ்வாருடைய உருவில் இருக்கக்கூடியதான அந்த வில், சார்கம்ன்ற பெயரை உள்ள அந்த வில், அந்த வில்லை உடைய எம்பெருமான் அந்த பெருமாளுடைய அந்த வில்லானது உங்களை காப்பாற்றட்டும்ன்றார் சுவாமி தேசிகன். அதாவது எம்பெருமான் கையில ஒரு வில் வச்சிருக்கார், அந்த வில்லுக்கு சார்கம்னு பேரு. சார்கபாணினே பெருமாளுக்கு திருநாமம். அந்த சார்கம்ன்ற வில்ல வச்சிருக்கிறதுனால அவருக்கு அந்த பேர் வந்தது. சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னையும் பெரியாழ்வார் பாசுரம். ஆக இந்த வில் என்பதானது அம்போடு சேர்ந்து செய்கிற ஒரு செயல்படக்கூடியதான ஒரு கருவியாக இருக்கிறபடினால வில் அம்புகள் ரெண்டும் சேர்த்துதான் இங்க சொல்லப்படுறது. அச்சேதனமான மூல பிரகிருத்தியிலிருந்து பிரிந்து தத்துவங்களை சொல்லு வரைச்ச 24 தத்துவங்களை வரிசையா சொல்லு வரைச்ச பிரகிருதி மகான் அகங்காரம்ன்ற அந்த வரிச கிரமத்தில் மகர்ஷிகள் வேதங்களை சகாயமாக கொண்டு 24 வகை தத்துவங்களை அவ நமக்கு சொல்லியிருக்கார். இதுல அகங்காரம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது சாத்விக அகங்காரம், ராஜசா அகங்காரம், தாமசா அகங்காரம்னு மூணு வகையாக பிரிக்கப்படுறது. இதுல சாத்விக அகங்காரம்ன்றது தான் எம்பெருமானுடைய இடது திருக்கையில் சேவையாகிற இந்த வில்லாக இருக்கு. சார்கம்னா வில்லு, ஸ்ருங்கஸ்ய விகாரஹா சார்கம்னு சொல்லுவா. ஸ்ருங்கம்னா கொம்புக்கு பேர். பழைய நாள்ல இந்த மான் போன்ற பிராணிகள் இருக்கோ இல்லையோ, மிருகங்கள், அந்த மானுடைய கொம்பு இருக்க, அந்த மானுடைய கொம்புலேருந்து வில்லு தயார் பண்ற பழக்கம் பழைய நாள்ல இருந்திருக்கு. அதனால ஸ்ருங்கம்லேருந்து வந்து மாறுபட்டதுதான் சாருங்கம். ஸ்ருங்கம்னா கொம்பு, மான் கொம்பு மாதிரி இருக்கிறது, அதுலேருந்து மாறுபட்டது, அதுலேருந்து வந்ததுதான் சாருங்கம்னு இந்த வில்லுக்கு பேர் வந்தது. ஆக பெருமாள் கையில் இருக்கிற அந்த வில்லு கூட, சாருங்கம்ன்ற வில்லு கூட ஏதோ ஒரு மான் கொம்புலேருந்து தயார் பண்ணதானா அப்படின்னு நாம் நினைச்சக்கூடாது. அது அப்படி இல்லை. ஆக பெருமாள் திருக்கையில் இருக்கக்கூடியதான அந்த சார்கம்ன்ற வில்லானது ஒரு பிராணியினுடைய கொம்பிலேந்து தயார் பண்ணதுன்னு நம்ம கருதக்கூடாது. எப்படி பெருமாள் திருக்கரத்தில் இருக்கக்கூடியதான சங்காழ்வான் விஷயத்துல பஞ்சஜன்யம்ன்ற அந்த பஞ்சஜனன்ற அசுரன்கிட்டேந்து வந்ததுன்ற அந்த அர்த்தத்தை சொல்லாமல் இயற்கையாகவே பெருமாள் கிட்ட அந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குன்னு நாம் பூர்வாச்சாரியால் சொல்லிருக்காளோ, அதே மாதிரி இந்த சார்ந்த விஷயத்திலையும் நாம் நினைச்சுக்கணும். பூதாதிம் இந்திரியாதிஞ்ச த்விதா அகங்காரம் ஈஸ்வரஹ விபர்த்தி சங்கரூபேண சங்கரூபேண சஸ்திதம். விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி தெரிவிக்கிற ஸ்லோகம். ஆக இந்த சார்கம் என்ற பெயருடைய இந்த வில்லு, அதை பெருமாள் கையில தாங்கின்றிருக்கார், பிடிச்சிருக்கார். இது அகங்காரம்ன்ற ஒரு தத்துவத்திலிருந்து வந்தது அப்படின்றத இங்க சொல்றார் சுவாமி தேசிகன். அதிகார சங்கிரகத்துல அகங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் தீரியாகனு புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மறுவாக மண் தண்டாகனு ஒரு பாசுரத்துல அழகாக இதை சாதிக்கிறார். இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாகனு சுவாமி தேசிகன் சாதிச்சபடினால புராணங்களை எல்லாம் பிரமாணமாக வச்சுண்டு கர்ம ஞானேந்திரியங்கள் பத்தையும் மனசுல வச்சுண்டு ஆக எம்பெருமான் அவர் கையில ஒரு பானத்தை வச்சிருக்கார். அதுதான் இந்த சாரங்கம்ன்ற இந்த வில்லு, அந்த வில்லோடு சேர்ந்த பானம். இத சொல்லச்ச ராமன்னாலே கையில வில்லோடு கூடினவன் தான் ராமன். வில்லாளன் நஞ்சத்துளன்ற அழ்வார், ராமனை சொல்லச்சிய வில்லாளன் அழ்வார், வில்லோடு கூடினவன் அப்படின்னு. திஷரம் அபிசந்தத்தே திஸ்தாபயதி நாஸ்ரிதான் திர்ததாதி நசார்த்திப்யோ ராமோ துர்நாபிபாஷதே. ராமபிரான் ஒரு தூரம் பானம் விட்டார்னா அது எந்த இலக்கை நோக்கி விட்டானோ அதை அடிக்காமல் திரும்பி வராது. அதே மாதிரி ராமனை ஆசிரியிச்சு யாராவது வந்து ராமா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பணம் கொடுன்னு வந்து கேட்க வந்தா அவளுக்கு எவ்வளவு தேவையோ தேவைக்கு மேல நிறைய கொடுத்துருவான். அந்த மாதிரி கொடுத்துட்டா திரும்பி ராமன் கிட்ட வர அந்த பிரசக்தியே அவளுக்கு ஏற்படாது. ஆக யாராவது வந்து ராமா வந்து ஆசிரியிச்சு ஏதாவது கேட்டா உதவி கேட்டா உடனே செஞ்சு முடிச்சு கொடுப்பான். யாச்சகம் கேட்டு வரவாளுக்கும் இரண்டாம் தர அவளுக்கு தர வேண்டிய பிரசக்தியே இல்லாம நிறைய தருவான். ஏதாவது ஒரு சொல் சொன்னா அந்த பேசின பேச்சானது ஒரு தினம் சொன்னா ஒரு தினம் சொன்னதுதான், ரெண்டாவது பேச்சே ராமன் விட்ட கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி ராமபிரான் வில்லாளனாக கையில வில்ல வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த வில்லோடு கூடினவன் அப்படின்னால சக்கரவர்த்தி திருமகன வில்லாளன் சொல்ற. இத சொல்லச்ச பகவத் பாஷ்யகாரர் பகவத் ராமானுஜர் கத்தியத்துல அசிந்திய சக்தின்னு சாதிக்கிறார். அந்த அசிந்திய சக்தின்ற சொல்லுக்கு விளக்கம் தந்த பாஷ்யம் எழுதின சுவாமி தேசிகன் சர்வேஷாம் ஆயுதானாம் சர்வாயுத காரிய சக்தத்வாத் அசிந்திய சக்தித்வோக்தே அசிந்திய சக்தித்வோக்திஹி குடார டங்க குத்தாலாதிகாரியம் சால சைல வசுதா தலபேதனம் ஏகே நகி ஷரேன கிருத்தம் உச்சியதே அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களுமே எல்லா காரியங்களையும் ஆற்றக்கூடிய அந்த சக்தி சாமர்த்தியத்தோட இருந்தாலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வில்ல வந்து பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் வில்லிலேந்து பானத்தை விட்டார்னா அந்த பானம் என்ன பண்ணுமா, அது வில் அந்த பானமானது அந்த அம்பு அது செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு திரும்பி வராதான். அது என்ன பண்ணுமா, ஒரு கோடாலி செய்ய வேண்டிய காரியத்தையும் பண்ணுமா, மண்வெட்டி செய்ய வேண்டிய காரியத்தையும் பண்ணுமா, எல்லா காரியத்தையும் அது பண்ணுமா. ஆக பூமியை அப்படியே வேரோடு பறிக்கும், மரக்கிளைகள் இருந்தா அந்த கிளைகளையும் வெட்டிடும். அதுவே அந்த அம்பு அத்தனை காரியத்தையும் பண்ணுமா. ராமன் சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை பிறக்கணும்ன்றதுக்காக தன் கையில் அந்த அம்பை எடுத்துண்டு அதிலேந்து பான பிரயோகம் பண்றான். வரிசையா ஏழு மரங்கள் நின்றுருக்கு, அச்சா மரங்கள். அந்த மரங்கள் பேர்ல அவன் பானத்தை பிரயோகம் பண்ண உடனே நேரா ஒரு மரத்து நடுவில் அப்படி தொலைச்சுட்டு போய் அடுத்த மரத்து நடுவில் தொலைச்சுட்டு வரிசையா ஏழு மரங்களையும் தொலைச்சதுன்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. பிபேதச்ச புனஸ்தாலான் சப்தைக்கேன மகேஷுணா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன் பிரத்யம் ததா. அத பார்க்கிறவாளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வண்ணம் அந்த மலையை பொழந்துதான், பூமியை பொழந்துதான், ஏழு மரங்களை பொழந்துதான் அந்த அம்பு. அந்த அளவுக்கு ராமன் தன்னுடைய அந்த காரியத்தை, அந்த பான பிரயோகம் பண்ணி அந்த வில்லு வில்லினுடைய காரியத்தை ரொம்ப அழகாக ராமபிரான் பண்ணத்த சொல்லியிருக்கார். ஆக அப்படி பண்ணச்ச அந்த அம்பு, அந்த வில்லு, அந்த பானம், அது அது செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் செய்யாமல் மற்ற காரியத்தையும் செய்யறதுன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக ராமபிரான் தன் வில் கொண்டு செஞ்ச காரியங்களை ஸ்ரீமத் ராமாயணத்தில் பல இடங்கள்ல அழகாக வால்மீகி வர்ணிக்கிறார். இந்த ஏழு அச்சாமரங்களையும் சாய்த்து மாற வைச்ச இந்த ஒரு பானமே அந்த ஏழு மரங்களையும் புல்லாங்குழல ஏழு துளைகள் இடுவது போல துளைத்து கோடாலி செய்ய வேண்டியதான அந்த கிளைகளை கழித்து உளி செய்ய வேண்டியதான அந்த பிளப்பை செஞ்சு, அதாவது டங்கம் சம்ஸ்கிருதத்தில், அந்த காரியத்தையும் பண்ணி அதே மாதிரி அந்த குத்தாரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் மண்வெட்டி, அந்த மண்வெட்டி செய்ய வேண்டியதான அந்த மரத்தை சுத்திய அந்த மண்ணு கல்லு இவைகளை எல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தி துறப்பான்னு ஒன்று சொல்லுவா. அது செய்ய வேண்டியதான காரியம் துளையிடுதல் மாதிரி, அது செய்ய வேண்டியதான காரியத்தையும் செஞ்சுட்டு ஒரு க்ஷணம் அப்படி கண்ணிமைக்கிற நேரத்தில் திரும்பவும் வந்து ராமன் திருக்கைக்கே வந்து சேர்ந்துருமா. இதுதான் சுவாமி தேசிகன் கத்திய பாஷ்யத்தில் சாதிக்கிறார். அதுதான் அடிய முன்னாடியே சமஸ்கிருதத்தை சொன்னேன். ஆக அந்த மாதிரி அந்த வில்லை தன் கையிலேயே ஏந்தி கொண்டிருக்கின்றான் சக்கரவர்த்தி திருமகன். சிறையினால் அப்படின்றதுனால தொண்டைப்பொடி ஆழ்வார் இதையெல்லாம் மனசுல வச்சு சொல்ற சிலையினால். இதெல்லாம் இந்த பாசுர வியாக்கியானத்தில் யாரும் சொல்லல, அடியன் அங்கங்க புஸ்தகங்களை பராமரிசனம் பண்ணி சொல்ற விஷயங்கள். ஆக ஏன்னா இதுக்கப்புறம் யாராவது இந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்து இதுல காணமே வியாக்கியானத்தில் அங்க இல்லையே நினைக்க வேண்டாம். இதுக்கு அனுகூலமாக இந்த பாசுரத்தில் இருக்கிற பதங்களுக்கு சொற்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் வேற இடங்கள்ல இருக்கிற அப்படின்னால அதை ஒன்னு சேர்த்து இங்க அடியன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அது மாத்திரம் இல்ல, சக்கரவர்த்தி திருமகன் ஒரே பானத்தினால ஏழு ஆச்சாமரங்களையும் துளைத்து வீழ்த்தியதை ஒரு சம்ஸ்கிருத கவி அழகாக வர்ணிக்கிறான். விசாக தத்தன் ஒரு சம்ஸ்கிருத கவி, ராகவானந்தம் ஒரு நாடகம், அதில் சொல்றான், ராமோயம் ஜகதீக விக்ரமகுணைஹி பிராப்த பிரசித்திம் பராம் அஸ்மத் பாக்ய விபர்யாத்து எதி பரம் தேவோன ஜானாதிதம் வந்தி வைஷ யசாம்சி காயதி மருத் யஸ்யைக பானாகத ஸ்ரேணீபூத விசால சால விவரோத்பூதைஹி ஸ்வரைஹி சப்தபிஹி. ராவணன் சுகன் சாரணன் ரெண்டு பேர் அவளை அமிச்சு, இதோ ராமன் வந்திருக்கானே சைன்யங்களா வானர சைன்யங்களா வந்திருக்காமே அதெல்லாம் பார்த்துன்னு வந்து எப்படி இது என்ன ஏதுன்னு வந்து எங்கிட்ட சொல்லு அப்படின்னு அமிச்சான். அந்த சுகசாரணர்கள் அந்த வானர சைன்யத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து அதனுடைய பலாபலங்களை எல்லாம் வந்து ராவணன் கிட்ட அவ சொல்ற ரெண்டு பேரும். அவ சொல்ற ஸ்லோகம் தான் இது, ராவணா அந்த ராமபிரான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் வந்து ஒரு வில்லால ஒரு ஒரு ஏழு மரங்களை அப்படியே தொலைத்து கொண்டு போகுமாறு ஒரு பானப்பிரயோகம் பண்ணார். அப்படி அந்த அம்பு அப்படியே உள்ள நுழைஞ்சு அந்த பானமானது உள்ள நுழைஞ்சு புறப்பட சமயத்தில் ஏழு மரத்திலேருந்து அந்த சந்து ஏற்பட்டு அதிலேருந்து ஒரு காத்து வந்தது. புல்லாங்குழலால ஏழு சுரங்கள் எப்படி வருமோ அந்த மாதிரி அந்த காத்தானது ராமபிரானுடைய புகழை பாடும் பாடு மாதிரி பாடுற மாதிரி தென்படுறது கேட்கறது. அப்படிப்பட்ட அந்த புகழ் படைத்த ராமனை பத்தி நீ அறிஞ்சிக்காம இருக்கிறது என்பதானது உன்னுடைய பாக்கிய ஹானிதான். நீ பாக்கியம் பண்ணல, உன்னுடைய பாக்கியத்தினுடைய கோளாறு தான் இது. அவனுடைய மகிமையை நீ தெரிஞ்சுக்கலையே, பெருமையை நீ தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சுகசாரணர்கள் சொல்றாங்க. ஆனா அப்படினால அந்த மாதிரி கையில அழகாக வில்லை ஏந்தி இருப்பவன் சக்கரவர்த்தி திருமகன். ஆக அந்த நின்று கொண்டிருக்கிற அந்த அழகு ஒன்னே போரும், அவன் அந்த வில்லேந்தி நிற்கக்கூடிய அழகு. சததர் சததோ ராமம் திஷ்டந்தம் அபராஜிதம் ஆலிகந்தம் இவாகாசம் அவஷ்டவ்ய மகத்தனு. கையில வில்ல வச்சு ராமன் நின்றுருக்கார். லக்ஷ்மணன் பார்க்கிறான், ஆஹா, யாராலையும் வெல்ல முடியாதவன் என் தமையன். ஆகாசத்தை அளாவி நிற்கக்கூடிய அந்த பெரிய வில்லை அழுந்தி பிடித்து கொண்டு நிற்கிற தன்னுடைய தமையன் ராமனை பார்த்தான் லக்ஷ்மண் இளைய பெருமாள்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஆக சக்கரவர்த்தி திருமகன் அப்படி வில்லாளனாக இருக்கான். சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை, பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுல சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை. ஆக இந்த சார்கம் அந்த வில்லை இவன் கையில் ஏந்தி இருப்பதற்க அத சொல்லச்ச, இது மகிஷி பூஷண ஆயுத பரிசனங்களுக்கும் உபலட்சணம் அப்படின்னு திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். அதாவது திவ்ய மகிழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி, அதே மாதிரி திவ்ய ஆபரணங்கள், திவ்யமான ஆயுதங்கள், அவருக்கு கைங்கரியம் செய்கிற பரிஜனங்கள், இவா அத்தனை பேருக்கும் உபலட்சணம். அதாவது சார்கம்ன்ற வில்ல மாத்திரம் அவன் கையில வச்சுலையாம், அதோடு திவ்ய மகிழ்ச்சிகளை கொண்டவனா இருக்கான், திவ்ய ஆபரணங்களோடு கூடினவனா இருக்கான், திவ்ய ஆயுதங்களோடு கூடினவனா இருக்கான், திவ்யமான பரிஜனங்களோடு கூடினவனா இருக்கான்றத இந்த சொல் சார்கம் என்னும் வில்லாண்டான் இந்த ஒரு சொல்லே அதையும் தெரிவிக்கிறது அப்படின்னு சுவாரஸ்யமாக திருப்பல்லாண்டு வியாக்கியானத்துல உரையாசிரியர் சொல்றார். அது மாத்திரமில்ல, சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான். இலங்கை சற்ற தேவன்ற சொல்ல ஏன் போனங்க ஆழ்வார்? இலங்கையை அழித்த, இலங்கை சற்ற இலங்கையை அழித்த தேவன். இந்த தேவ சொல்ல தேவன்ற சொல்ல இங்க எதுக்கு ஆழ்வார் போனோம் அப்படின்னா, சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த பாசுரம் ஆழ்வாருக்கு நினைவுக்கு வரலாம். இது அடியன் சொந்த அபிப்பிராயம், வியாக்கியானங்கள் இல்ல. ஏன்னா தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு முன்னால் அவதாரம் பண்ணவர் நம்மாழ்வார். பாசுரத்துல இலங்கையை அழித்த விற்த்தாந்தத்தை சொல்லி அதை செஞ்சவன் தேவன் தேவதேவன் சொல்றார். ஆக ராமபிரான் சொல்லாமல் தேவதேவனைன்னு அவர் சொன்னபடினால, ஆக அதே வார்த்தையை நாம் கையாள்வோம்னு திருமாலையில தொண்டரைப்பொடி ஆழ்வார் இந்த இலங்கை சற்ற தேவனைன்னு பிரயோகம் பண்ணியிருப்பார்னு தோன்றது. மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கு முதல்வன் தன்னை சாவமுள்ளன நீக்குவானை தடங்கடல் கிடந்தான் தன்னை தேவதேவனை தென்னிலங்கை எரியழ சற்ற வில்லியை பாவநாசனை பங்கைய தடங்கண்ணனை பரவிமினோ. பங்கைய தடங்கண்ணனை பரவுமினோ அப்படின்றார். அவன் யாரவன்? பாவநாசனை, பரம பாவனமானவன், மிகவும் பரிசுத்தமானவன், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன், விசாலமான கண்களை உடையவன். அப்படிப்பட்ட தாமரை கண்ணனை புண்டரீகாட்சனை பரவுமினே, பரவுமினோன்னா புகழ்ந்து பாடுங்கள் நம்மாழ்வார். அவன் எப்பேற்பட்டவன்? அவனோ தேவதேவன், தேவதேவனை. இன்னும் என்ன, எப்படிப்பட்டவன்? தென்னிலங்கை எரியழச்சற்ற வில்லியை, தெற்கு திக்கிலே இருக்கக்கூடிய லங்கை, அழகான லங்கை, அந்த லங்கை பற்றி எரியுமாறு அந்த லங்கை வேந்தன் ராவணன் மாண்டு போகும்படி தன் வில்லை ஆண்டவன், கையாண்டவன். அது மாத்திரமல்ல, மூவராகிய மூர்த்தியை, அந்த திரிமூர்த்திகள்ல ஒருத்தன், முதல் மூவர்க்கு முதல்வன் தன்னை, அந்த திரிமூர்த்திகள்லயும் அந்த ரெண்டு பேருக்கும் காரணபூதனாக அவாவும் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தவன், ஆ பிரம்மருத்ரன் இருவருக்கும் காரணமாக அமைந்தவன், சாவமுள்ளன நீக்குவானை நம்முடைய துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கடிப்பவன், தடங்கடல் கிடந்தான் தன்னை விசாலமான அந்த கிராப்தியில திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வான் மீது சைனித்திருப்பவன், அப்படிப்பட்ட அந்த பாவனாசனை தாமரை கண்ணனை புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரமிட்டார். அந்த இந்த பாசுரம்தான் திருவாய்மொழி மூணாம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசுரம்தான் இன்னி இந்த திருமாலை பாசுரத்தினுடைய இந்த தேவதேவனை அப்படின்னு சிறையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் நீங்க சொல்றாருன்னா நம்மாழ்வாருடைய இந்த பாசுரம்தான் இவரை இந்த மாதிரி சொல்லுவதற்கு பாடுவதற்கு காரணமாக அமைந்திருக்கும்னு சொல்ல தோன்றது. ஆக அப்பேற்பட்ட நிலைமையில ஆழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஆக அது மாத்திரமில்ல, எம்பெருமான் திருக்கரத்தில இந்த சார்ங்கம்ன்ற வில்ல வச்சிருக்கான்னா உண்மையை ஆலோசனை பண்ணி பார்த்தோமானால் அவனுக்கு எந்த விதமான பானமும் தேவையில்லை. கையில அந்த வில்லுல கட்டி இருக்கிற அந்த நான் கயிறு இருக்க, அந்த நான் கயிற்ற தன் விரலால் அப்படி தட்டி இப்படி ஓசை எழுப்பினாலே போதும், அந்த கோஷமே இந்த அசுரால் இந்த ராட்சசால் அத்தனை பேர் குலம் முழுக்க ஒழிக்க கூடிய சாமர்த்தியத்தோடு கூடினது. இது ஏதோ மிகைப்படுத்தி சொன்ன வார்த்தை இல்லை, இது அதிசயோக்தி இல்லை, இது சுபாவோக்தி அலங்காரம். உண்மை இது நிலைமை இதுதான். சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் திருதகதி தருமுருக பரூதினி நிருத்த லங்கா வரோத வேபதுலாசிய லீலோபதேச தேசிக தனுர்ஜியா கோஷா தனுர்ஜியா கோஷா என்றார். ஆக தனுசுனுடைய அந்த நானேற்று அந்த கைத்து அப்படி பிடிச்சு இழுத்து அந்த கோஷமே போரும். அந்த அளவுக்கு வைபவத்தோடு கூடினவன் சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகன். ஆக இந்த மராமரங்கள் ஏழு இந்த ஆச்சாமரங்கள், இந்த ஆச்சாமரங்கள் எதிர நின்று வரிசையா ஏழு மரங்களுக்கும் நடுவுல இவனுடைய அம்பு போய் பானம் போய் இப்படி வெளில வர மாதிரி அந்த சுக்ரீவனுக்கு ஒரு தன்பேர நம்பிக்கை வரணுன்றதுக்காக பண்ணானே ராமபிரான். அந்த மரங்கள்ல ஒரு மரத்தை கூட வாலியாலேயோ சுக்ரீவனாலேயோ ஒன்னும் செய்ய முடியாதான், அந்த மரத்தை அசைச்சு பார்க்கணும் முடியாத வாழால. அப்படிப்பட்ட ஒரு மரம் இல்ல ஏழு மரங்களை அனாயாசமாக சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய ஒரு பானமே அந்த வேகமா போய் அந்த காரியத்தை பண்ணித்துன்னா இது எப்பேற்பட்ட வீர காரியம். குரத்தாழ்வன் அதிமானுஷஸ்தவத்துல ஸ்தோத்திரம் பண்றார். சலான்ஹி சப்த சகிரீன் சரசலான் யான் ஏகேஷு மந்த ஜவதோ நிரபத்ரயஸ்துவம் தேஷ்வை கவிவியசன கிண்ண கவி பிரணுன்னம் சாகாமிருகம் மிருகயசேஸ்ம கதம் சகாயம். ராமா, ஏழு ஆச்சா மரங்களை ஒரு பானத்தை கொண்டு துளைச்ச அந்த சாமர்த்தியத்தோடு கூடின உனக்கு கிளைக்கு கிளை தாவி திரிகிற இந்த குரங்கு கிட்ட போயிருந்து நின்றுண்டு எனக்கு உதவி பண்றங்களான்னு கேட்டையே, அது எதுக்கா அப்படி கேட்ட, அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன எனக்கு புரியலையே என்றார் குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல. அப்படிப்பட்ட அந்த சார்ங்கம்ன்ற அந்த வில் எம்பெருமான் திருக்கரத்தில் இருக்கபடினால அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை ஆழ்வார் இங்கு அழகாக பாசுரத்தில் சாய்க்கிறார். அது மாத்திரமில்ல, ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள்ல இந்த வில்ல பத்தி நிறைய சொல்றாங்க. இந்த வில்ல பத்தி சொன்னாலே இது பெரிய ஒரு வில்லாக மாறிடும், இது நம்ம அப்படியே தொலைச்சிடும், அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கு. பொய்கை ஆழ்வார் ராமபிரான் கையில எப்பவுமே ஒரு தழும்பு இருக்கான். என்ன தழும்புன்னா எப்ப பார்த்தாலும் வில்ல பிடிச்சு அவர் நாணயத்துகிற காரணத்தினால தழும்பிருந்த சார்கணான் தோய்ந்தவாம் அம் கை, அம் கை, அம் அழகான கை. தழும்பிருந்த ஒரு தழும்பு இருக்கு அவர் கையில. சார்க நான், அந்த சார்கம்ன்ற வில்ல அந்த நானேற்றி அவர் அந்த காரியத்தை, வீர காரியத்தை செய்யற சமயத்துல, அதனால எப்ப பார்த்தாலும் பிடிச்சு பிடிச்சு அந்த காரியத்தை பண்ணத்தனால அவர் கையிலேயே ஒரு தழும்பு, அழகான கையில தழும்பு ஏற்பட்டுடுத்துன்றார் பொய்கை ஆழ்வார். திருச்சந்த விருத்தம் பாடின திருமழிகை ஆழ்வார், சார்கபாணி அல்லையே, நீ சார்கபாணி இல்லையாடாப்பா, உன் பேர் பேரே சார்கபாணி ஆச்சேன்றார். குலசேகர் ஆழ்வார், சிலை வலவா சேவகனே அப்படின்னு பாடுறார், சிலை வலவா என்ற. ஆக அந்த அம்பை எய்துவதில் சாமர்த்தியத்தை காண்பிக்கிறவனேன்னு புகழ்ந்து பேசுகிறார் குலசேகர பெருமாள். அது மாத்திரமில்ல, ஏவரிவன் சிலை வலவா, ராகவனே தாலேலோ, தாலாட்டு பாடச்ச கூட ஏவரிவன் சிலை வலவான்றார். அதே மாதிரி பெரியாழ்வார், நந்தகம் சங்குதண்டு நானொளி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுகிறேல்னு, இந்த திவ்யமான ஆயுதங்களோடு கூடினவன நீங்கள்லாம் பாத்தீங்களான்னு கேட்கச்ச பெரியாழ்வாரும் இதை பத்தி சொல்றார். அதே மாதிரி தெய்வ சிலையார்க்கு அப்படின்னு சொல்லி பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்துல ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். என்னுடைய நிலைமையை நீங்க சொல்லுங்கன்னு, அதாவது திருமங்கையாழ்வார் பரக்கால நாயகியாக மாறிட்டார், பெண்ணாக மாறிட்டார், நாயிகா பாவத்தை தரிச்சார். அப்படி நாயிகா பாவத்தை எடுத்த திருமங்கையாழ்வாருக்கு இப்ப பேர் என்னன்னா பரக்கால நாயகின்னு பேர். இந்த பரக்கால நாயகி பெருமாளையே நினைச்சிருக்கா எப்பவும். அப்படி பெருமாளையே நினைச்சிருக்கிற சமயத்துல அவள் திருத்தாயார் சொல்கிறார், சொல்கிறார் போல் ஒரு பாசுரம், தெய்வ சிலையார்க்குன்னு. ஆக இந்த தெய்வ சிலை அழகான இந்த வில்ல வச்சிருக்கிறவர்கிட்ட என்னுடைய உள்ள கிடக்கை, என் அபிப்பிராயத்தை சொல்ல மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அதே மாதிரி வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தா என்னும் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்துல கூட திருமங்கையாழ்வார் அழகாக இந்த வில் விஷயத்தை சாதிக்கிறார். விரை கமழ்ந்த மென் கருங்குழ காரணம்னு சீதா கல்யாண விஷயத்தை சொல்லச்ச திருவகீந்திரபுரம் பாசுரத்துல திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். ஆக அது மாத்திரமில்ல, இலங்கை பால் செய்த விஷயத்தை சொல்லச்ச இலங்கையை ஈழித்த கோரம்பன் அல்லால் குறைன்னு திருமேஷையாழ்வார் இந்த விஷயத்தை சொல்றார். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் அப்படின்றார் திருமேஷையாழ்வார். அந்த காகுஸ்தன் தான் உண்மையான தெய்வம், இலங்கையை ஈழித்த அவன்தான் தெய்வம். ஆக இலங்கை சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான்னு தொண்டரப்படியாழ்வார் சாதிக்கிறாருன்னா அதை பார்த்து அப்படியே இவர் அவர் சொன்னத்தை இவர் இப்படி சொல்றாருன்னா அவர் சொன்னதுக்கு காரணம் அவருக்கு முன்னால் அவதாரம் பண்ண ஆழ்வார்கள் அந்த மாதிரி சொல்றார். திருமழிகை ஆழ்வார் இவருக்கு முன்னால் அவதாரம் பண்ணவர். ஆக காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன்னு சொல்றார். அது மாத்திரமில்ல, பெரியாழ்வார் இங்கை மலங்கச் சரம் துறந்த வில்லாளனைன்றார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில வில்லால் இலங்கை அழித்தாயின்றார். ஆக ராமன் சொன்னாலே, சக்கரவர்த்தி திருமகன் சொன்னாலே அந்த கையில ஏந்தி இருக்கிற அந்த வில் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த வில்லாளனாக எம்பெருமான் திகழ்கிறான் சக்கரவர்த்தி திருமகன். அதையெல்லாம் மனசுல வச்சிருந்தா ஆழ்வார் இங்க சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு சாய்கிறார். இங்க தேவனே தேவனாவான்னு கடைசியில இந்த ரெண்டு பதம் இருக்கு, ரெண்டு சொற்கள். இங்க தேவனே தேவனாவான், ரெண்டு தேவன் தேவன் இருக்கு, அந்த தேவன் தான் தேவனாவான். இந்த தேவன்ற சொல்லுக்கு முதல் தேவன்ற அந்த சொல்லுக்கு ஒளியின் அர்த்தம், காந்தின் அர்த்தம். ரெண்டாவது தேவநாமம்னு அங்க தேவன்ற சொல்லுக்கு செல்லுதல்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்தை இங்க நாம் சொல்லணும். அதாவது சமஸ்கிருதத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல திவு கிரீடா விஜிகீஷா வியவஹார தியுதி ஸ்துதி மோத சொப்ன காந்தி கதிஷு அப்படின்னு ஒரு வர்பு, ஒரு கிரியாபதம், ஒரு வினைச்சொல் இருக்கு. அதாவது திவ் என்கிற வினைச்சொல் அதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னா எட்டு அர்த்தம் இருக்கு. திவ்னா விளையாடுதல், ஜெயித்தல், வியவஹாரம் பண்ணுதல், பிரகாசமாக இருத்தல், ஸ்தோத்திரம் செய்தல், சந்தோஷித்தல், கனவு காணுதல், ஒளி ஒளிர்தல், நடத்தல், இத்தனை எட்டு அர்த்தம் இருக்கு இதுக்கு. இந்த எட்டு அர்த்தமும் பெருமாள் விஷயத்திலேயே பொருத்தமா இருப்பதை பூர்வாச்சாரியால் பிரபந்த வியாக்கியானத்துல சொல்லியிருக்கா. திருவேங்கட பாசுரத்துல வியாக்கியானத்துல இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியால் அனுபவிச்சிருக்கா. அதாவது பெருமாள் முதல் அர்த்தம் இந்த திவ் தேவன்ற அர்த்த சொல்லுக்கு அர்த்தம், முதல் அர்த்தம் விளையாடுபவன் அர்த்தம். தேவன் என்றால் விளையாடுபவன். பெருமாள் விளையாடுறார். என்ன விளையாட்டு? இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லலினே என்ற நம்மாழ்வார். எப்பவும் விளையாடுறான். சர்வேஸ்வரம் விளையாடுற விளையாட்டு என்னன்னா ஏகாக்கி ந ரமயத்தன்றது உபனிஷத். ஒரே ஒரு அவன் மாத்திரம் அவன் ரமிக்க முடியாது. ஒத்தமாத்த விளையாடிந்தா எப்படி இருக்கும்? கூட கண்ணூத்த இருந்தா ரசிக்கும். அங்க பிராட்டியும் சேர்த்துண்டு இந்த திவ்ய தம்பதிகள் விளையாடுறா. அவ பண்ற விளையாட்டு என்னன்னா உலகை படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கா. லோகவத்து லீலா கைவல்யம் வைஷம்ய நைர்கிருண்யேன சாபேட்சத்வா ததாகி தர்சயதி. பிரம்மசூத்திரத்துல இது அழகாக வியாசர் சொல்றார். அத ஸ்ரீபாஷ்யக்காரர் உடையவர் அழகாக ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். ஆக எம்பெருமான் விளையாடுபவன். அவன் அவன் விளையாட்டே ஒரு கந்துக கிரீடா, அதாவது பந்தை வச்சு விளையாடுற மாதிரி லோகத்தை சிருஷ்டி பண்றது, காத்தல், அழித்தல், இது அவனுடைய விளையாட்டு. அதே மாதிரி விஜிகீஷா, ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் காண்பித்து நம் எல்லாரையும் ஜெயித்து விடுகிறான் சர்வேஸ்வரன். அதே மாதிரி அவன் வந்து விவகாரம் செய்வதற்கு ஏற்றவனாக இருக்கான். அவனை பத்தி தானே பேச முடியும். பேசுவதற்கு உரியவனாக இருக்கக்கூடிய அவன்தான். அதே மாதிரி அவன் ஒளி விடுபவன். அதாவது நத்தத்திர சூரியோபாதி நசந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வே தசிய பாசா சர்வவிதம் சர்வம் இதம் விபாத்தின்னு சாந்தோக்கியத்துல ஒரு மந்திரம் இருக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்துல. ஆக ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருக்கிற இடத்துல சந்திரனோ சூரியனோ ஒளி விடுவதில்லை. நட்சத்திர சூரியோபாத்தி நட்சத்திர தாரகம், நட்சத்திரங்கள் ஒளி விடுவது கிடையாது. இந்த மின்னல் ஒளி விடாது, அக்னி ஒளி விடாது. ஏன்னா இவை அத்தனையுமே ஒளி தரக்கூடிய இத்தனை பதார்த்தங்களுமே அந்த பரமாத்மா கிட்டேந்தான ஒளியே வாங்கி கொண்டன. ஆனபடினால அப்பேற்பட்ட ஒளியோடு கூடினவன், காந்தியோடு கூடினவன் சர்வேஸ்வரன். ஆக தேவனே தேவனாவான். இந்த முதல் தேவ சப்தத்துக்கு அந்த தேவன்ற சொல்லுக்கு காந்தி, எப்பேற்பட்ட காந்தி, எப்பேற்பட்ட அந்த ஒளி சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்குன்னா, ராவண வதத்திற்கு பிறகு கையும் வில்லுமாய் தனி வீரனுக்குள்ள அந்த அழகெல்லாம் தோன்றும்படி அவஷ்டவ்ய மகத்தனுகுன்ற மாதிரி அப்படி அவன் நின்ற அந்த கோலம் இருக்க, அப்பேற்பட்ட அந்த கோலம் காந்தியோடு அப்படி பெருமாள் நின்றுக்கிற அழகே போறோம். மதுராந்தகத்துல எரிகாத்த ராமனை நினைச்சோண்டே அவன் நின்றுக்கிற அழகே தனி அழகு. பகுளாரண்ய கஷேத்திரம் பகவத் ராமானுஜருக்கு சமாசிரம் நடந்த இடம் மதுராந்தகம். துவயம் விளைந்த திருப்பதியும் சொல்லுவார். அந்த ஊர்ல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் எரிகாத்த ராமன் அப்படி நின்றுக்கிற அந்த அழகு ஒண்ணு போறோம். அந்த ஒளி விடுகிற அந்த காந்தி, அந்த மாதிரி இங்க எம்பெருமான் அந்த காந்தியை முதல் தேவனேன்ற அந்த சொல் நமக்கு தெளிவுபடுத்துறது. அதே மாதிரி தேவனாவான் இரண்டாவது சொல், அவன் வந்து ஆசிரியக்க தகுந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவன்தான். நீங்க அத்தனை பேரும் அப்படின்னா இங்க கதி இரண்டாவது தேவன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா செல்லத்தகுந்த கமனம்ன்ற அர்த்தம். காந்தி கதிஷு, கடைசியில கத்தின்னு ஒரு சொல் இருக்கு. கத்தின்னா அந்த திவ்வு என்கிற வினைச்சொல்லுக்கு எட்டாவது அர்த்தம் என்னன்னா கதி என்கிற அர்த்தம். கதினா செல்லுதல். நாம் அத்தனை பேரும் செல்லுவதற்கு அவனை அடைவதற்கு ஏற்றவனாக எம்பெருமான் திகழ்கிறான். ஆனபடினால தேவனாவான். இரண்டாவது தேவன் என்கிற சொல்லுக்கு அடையத்தகுந்தவன் அர்த்தத்தை அது தருகிற காரணத்தினால ஆக இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு சொல்லி ஆச்சரியமாக இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றார் தொண்டரிபுரி ஆழ்வார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டடிப்புடியாழ்வார் திருவடிகளே சரணம்.